கண்மணி நின்று காரணம் சொல்லு. கண்மணி நின்று காரணம் சொல்லு. காதல் கிளியே கோபமா, கடந்ததை நினைத்து இயங்கும் நேரம், காதலை மறுத்தா நியாயமா? கண்களில் வளர்ந்த காதலை நீயும் கலைத்திட நினைத்தால் மாறுமா? கண்மணி நின்று காரணம் சொல்லு. காதல் கிளியே கோபமா, மலர் ஒன்று எடுத்து தரம் ஒன்று தொடுத்து தேவி உன் பூஜைக்கு நான் கொடுத்தேன். மலர்ச்சரம் பிரித்து மலர் வளை தொடுத்து ஏழையன் காதலை நீ புதைத்தாய். புதைத்தது மீண்டும் மலராகும், உன் பூஜையை நினைத்தே சரமாகும். கண்மணி நின்று காரணம் சொல்லு. காதல் கிளியே கோபமா, காதல் நிலவே உதயத்தை நீ ஏன் மறந்து விட்டாய்? உதயத்தை மறுத்து இதயத்தை வெறுத்து